श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लार्कुम नमस्कारम देहल्यधीश्वरतभेदिशमीश्वरत्वं तुष्टूषतां दिशति गद्गतिकानुबन्धम् वाचालयत्यथ च मां क्वचन क्षपायाम् क्षान्तेन दान्तकविमुख्य विमर्दनेन श्री देहलीशस्तुतिः इरण्डावद पद्यम् முதல் பத்தியத்துல விக்ரம்ய ஏன விஜிதானி ஜகந்தி பூம்னா அப்படின்னு தொடங்குற பத்தியம். அடியன் அதை உச்சாரணம் நினைச்சே பூம்னாம்னு வாய்த்தோடி வந்துருத்து, அதை க்ஷமிச்சுக்கோங்கோ. விக்ரம்ய ஏன விஜிதானி ஜகந்தி பூம்னா இம்மு கிடையாதுங்க. அந்த பத்தியத்துல இந்த தேகலீஷன் யாருன்னு கேட்டா அந்த திருவிக்ரமன். அவன் எப்படி வாமனனா வந்து திருவிக்ரமனாக பரிணமித்து இந்த உலகத்தை அளந்து அது முழுக்க வியாபித்து தனக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொண்டான், அந்த உலகத்துக்கும் ஒரு பெருமையை சேர்த்து கொண்டான்னு அந்த அவதாரத்தை வர்ணிச்சார். அப்படிப்பட்ட அந்த கோபபுராதி ராஜா திருக்கோவலூருக்கு கோபாலன் தான் கோவலன் தமிழில், அதான் கோபபுரன்னு அந்த பேரை சமஸ்கிருதத்தில் சுவாமி அதை வச்சிருக்கார். கோபபுராதி ராஜா மே கோப்தா பவது அப்படின்னு சாதிச்சார். அந்த திருக்கோவலூர் எம்பெருமான் எனக்கும் ரக்ஷகனாக ஆக வேண்டும் சாதிச்சார். இப்போ கவிகளுடைய ஒரு தன்மை என்னன்னு கவி பண்றதுக்கு, அதாவது கவிதை எழுதுறதுக்கு முன்னாடி, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி தங்களுடைய நெய்ச்சான சந்தானத்தை வெளிப்படுத்துவா. ஏன்னா புகழ்மிக்க ஒரு வஸ்துவை தான் புகழ்ந்து பேச முடியும். அப்ப அந்த வஸ்துவனுடைய புகழ் அபரிமிதமா இருந்தா, விவரிக்க முடியாத மாதிரி இருந்தா எப்படி விவரிக்கிறது இப்போ? அதனால கவிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டா தங்களுடைய தாழ்ச்சிய வெளிப்படுத்துவா. இது நம்ம முன்னமே பார்த்துருக்கோம். சுவாமி தேசிகன் ஒரு ஆல்மோஸ்ட் எல்லா பத்தியங்கள்லையும் தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்துவர். அந்த ரீதியில இப்ப இந்த பத்தியத்துல சாதிக்க போற தவ ஈதம் ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரன் சொன்னா லார்ட் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ்ல, ஆள்பவன் ஈஸ்வரன் யஜமானன், ஈஸ்வரத்துவம் சொன்னா அந்த யஜமானனாக இருக்கக்கூடிய தன்மை, அந்த ஆள்பவனாக இருக்கக்கூடிய தன்மை. லோகத்துல ஈஸ்வரன்ற பேர் வந்து யாருக்குன்னா வச்சுக்கலாம், யார் யாரெல்லாம் எங்கெங்க ஏக தேசத்துல ஆட்சி பண்றாலும் அவெல்லாம் ஈஸ்வரன் தான். ஆனா தவ ஈதம் ஈஸ்வரத்தம் போட்டார், உன்னுடைய இந்த மாதிரி ஒரு ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கே, அந்த இந்த மாதிரிக்கு என்ன அர்த்தம் கேட்டா முந்தின பத்தியத்துல மொத்த லோகங்களையும் அளந்த ஒரு பெருமை. எல்லா அவதாரங்களை காட்டிலும் வாம அவதாரத்துக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம். இது நம்ம இதெல்லாம் வந்து போயட்டிக் ஃபேன்சின்னு சொல்லுவோம். இப்ப வராக அவதாரத்துக்கு எல்லா அவதாரத்தையும் காட்டிலும் ஒரு ஏற்றம் சொல்றதுன்னா போயட்டிக் ஃபேன்சி. அது மாதிரி இப்ப பாக்குச்சே மிச்ச அவதாரங்களை காட்டிலும் வாமன அவதாரத்துல மாத்திரம்தான் எம்பெருமான் தன்னுடைய சொத்து முழுக்க அளந்து காட்டினான், தான் தான் எஜமானன்றத நிரூபிச்சான். மிச்ச அவதாரங்கள்ல பார்க்கச்சு அங்கங்க ஏக தேசத்துல எங்கேயோ அவதரிச்சா ஏதோ ஆட்சி பண்ணா போனான்னு இருக்கு. எதுவும் தாழ்ச்சி கிடையாது இதுக்கும், இதெல்லாம் நகி நின்ற நியாயம் பேர். அப்ப இந்த மாதிரி மொத்த உலகத்தை நீ அளந்தியே, அது மட்டும் ஈஸ்வரனா இருந்ததுக்கு பெருமை, இந்த பெருமையை எடுத்துட்டா நான் எப்படி விவரிக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கச்சே, அந்த திருக்கோவலூர் இடைக்கழியில அந்த மூன்று பேர் ஆதி கவிகள் இருந்தாலே, அவளோட நீ நெருக்கின்ற நீயும் அந்த நெருக்கத்துக்கு ஆளானையே, அந்த ஒரு சௌலபியம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு தன்மை தான் என்ன வந்து உன்னை பத்தி கவி பாட வைக்கிறதுன்னு அழகா சாதிக்கிறார். அதான் தேகல்ய தீஸ்வரன் போட்டுண்டார். போன பத்தியத்துல கோபபுராதி ராஜன்னு போட்டுண்டார். இங்க தேகலி, தேகலின்னு நேரத்தை பார்த்தோம், அந்த போன ரெக்கார்டிங்ல பார்த்தோம் தேகலின்னு சொன்னா அந்த இடைக்குவி, அதற்கும் அவன் தான் ஈசன் அதீஸ்வரன். எல்லா இடத்துலயும் எம்பெருமான் இருக்கான், எங்க வேணா அவன் இருப்பான். நம்ம வராகாவதாரத்துல பாக்குச்சு வரதராஜ பஞ்சாசரத்துல சுவாமி சாதிச்சார், மொத்த உலகத்தையும் மொத்த உலகமும் இவனுடைய வயிற்று பகுதியில ஏகதேசமா இருக்க, ஆனா இவன் என்ன பண்ணான், வராகன அவதரிச்சு அந்த உலகத்தை முழுக்க இவன் பரவினான். வியாபிச்சிருந்தான். அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியத்தை உடைய நம்பெருமான். அப்ப மொத்த உலகத்தையும் அளக்கிறதுக்கு இவன் பெருசா ஆனா கூட அந்த தேகலின்ற இடைகையில ஏற்கனவே மூணு பேர் இருக்க அந்த இடத்துல தானும் போய் நெருக்கத்துக்கு ஆளாகி நெருக்கினான் இல்லையா, அந்த ஒரு தன்மை இருக்க உன்னுடையது. அதுதான் அடியனை வாச்சாலயதி. வாச்சாலயத்தின்னு சொன்னா என்னை வாய் திறந்து பேச வைக்கின்றதுன்னு அழகா சாதிக்கிறார். தேகல்ய தீஸ்வர, தேகலி அதீஸ்வர, சந்தியினால தேகல்ய தீஸ்வரன் ஆச்சு. இதுதான் சம்போதன பதம், விழிச்சொல். திருக்கோவிலூர் இருக்கக்கூடிய இடைக்கழிக்கு எழுந்தருளிய எம்பெருமானே சர்வேஸ்வரனே. வாச்சாலயதி தான் கிரியாபதம். வாச்சாலயத்தின்னு சொன்னா என்னை நன்றாக பேசும்படி செய்கின்றது. மாம் வாச்சாலயதி, மாம்னா என்னை, இரண்டாம் வேற்றுமை. எது அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், தவ ஈதிஷம் ஈஸ்வரத்துவம் துஷ்டூஷதாம் கத்கதிகானுபந்தம் திசதி. முதல்ல உன்னுடைய ஈஸ்வரத்தன்மையை மட்டும் பார்க்கச்சே என்ன ஆறுதுன்னு கேட்டா என்னால வாயத்திறந்து சொல்ல முடியல. குரல் வந்து தவிதவிக்கிறது. இவ்வளவு பெருமை மிக்கவனா, நான் எப்படி உன்னை பத்தி பாட போறேன்னு நினைச்ச உடனேவே நாக்கானது வாக்கானது வெளில வரமாட்டேங்கிறது, தொண்டையானது அடைக்கிறது, அப்படி இருக்கு. அதை சொல்றார், தவ ஈதிஷம் ஈஸ்வரத்துவம். தவனா உன்னுடைய சஷ்டி பக்தி இயக்க வச்சனம், ஈதிஷம்னா இத்தகைய. இந்த ஈதிஷம் சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம எதையோ சொல்லியிருக்கணும். அதுதான் முதல் பத்தியத்துல எம்பெருமானுடைய விபவத்தை வைபவத்தை கொண்டாடினார். இப்ப ஈதிஷம் ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரத்துவம்னா ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய தன்மை. அந்த தன்மை துஷ்டூஷதாம், துஷ்டூஷதான்ற சொல்ல ஏற்கனவே துஷ்டூஷத்தோன்னு நம்ம தேவநாக விசேஷத்துல பார்த்தோம் ஆறாவது பத்தியத்துல. துஷ்டூஷதோ மம, துஷ்டூஷதகன்னு சொன்னது ஏகவச்சனம், ஷஷ்டி பக்தி ஏகவச்சனம், அதாவது துதி செய்ய ஆசையுள்ள எனக்கு அப்படின்னு அர்த்தம். இங்க துஷ்டூஷதாம்னு போட்டுண்டர், துஷ்டூஷத்தோன்ற பாடம் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. துஷ்டூஷதாம்னு சொன்னா அந்த ஷஷ்டி பக்தி பகுவச்சனம், துதி செய்ய விருப்பம் உள்ளவர்களுக்கு, விரும்புபவர்களுக்கு அப்படின்னு தாத்பரியமாறுது. என்ன பண்றதுன்னு கேட்டா கத்கதிகானுபந்தம் திசதி. கத்கதிகன்றது அந்த குரல் தவிரவுக்கும் ஒரு அனுபவம், ஒரு பாவம். அத அனுபந்தம்னு சொன்னா அதனுடைய தொடர்ச்சி, அதாவது தொடர்ந்து குரலானது தவிரவுத்துட்டே இருக்கு. திசத்தினா கொடுக்கின்றது, திஷ் தாத்து கொடுத்தல் ரத்தத்துல வருது. திசதி இது ஒரு குட்டி அன்மயம் மொத்த பத்தியத்துல. இன்னொன்னு அத்தச்ச, அத்தச்சன்னு சொன்னா அதான் வாச்சாலயதி அத வாச்சாலயத்யன்னு சந்தினால் ஆச்சு. இது என் சந்தி. அத்தச்சன்னு சொன்னா ஆயினும், பிறகு, அப்படி விட்டுட முடியாது. இருந்தாலும் க்வச்சன க்ஷபாயாம், க்ஷபான்னு சொன்னா இரவு ராத்திரி, க்ஷபாயாம்ன்றது ரமாயாம் மாதிரி சப்தமி பக்தி ஏகவச்சனம். இரவில், எந்த இரவுன்னு கேட்டா குவச்சன, குவச்சனன்றது சொல்ல முடியாதது, என்னைக்குன்னு குறிப்பிட முடியாது. ஓர் இரவில், அது அல்லது ஒரு ஃபேமஸா இருக்கக்கூடிய அந்த இரவு. ஓர் இரவில் க்ஷாந்தேன, க்ஷாந்தகன்னு சொன்னா நம்ம ஆச்சார லட்சணத்துல க்ஷாந்தகன்ற பதம் உபயோகமாறுது. க்ஷாந்தகன பொறுத்து கொள்ளப்பட்ட, பொறுக்கப்பட்ட. க்ஷாந்தேன தாந்த கவிமுக்கிய விமர்தனேன, தாந்தனாலும் மறுபடியும் அவளுக்கு என்ன கேட்டா சாந்தோ தாந்தோன்னு சொல்லுவா. இந்திரியங்களெல்லாம் அடக்கின கவி முக்கிய, கவிகளுக்குள் முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த முதலாழ்வார்கள், அவ என்ன பண்ண, என்ன பண்ணனு கேட்டா விமர்தனேன, விமர்தனம், மர்தனம்னா ஷாம்பூயிங் சொல்லுவோம் இங்கிலீஷ்ல, போட்டு நசுக்கிறது அந்த இருக்கிறது. அப்ப விமர்தன விசேஷ என்ன, விமர்தனேனன்னு சொன்னா நெருக்கத்தினால். சரி, இவன் மட்டும்தான் அவளை நெருக்கிறான்னு கேட்டா அந்த நெருக்கல்ல, அந்த ப்ராசஸ்ல இவனுக்குமே ஒரு நெருக்குதல் ஏற்பட்டது, அதான் க்ஷாந்தேன. அப்ப இவனுக்கு, எம்பெருமானுக்கு ஒரு ஆசை என்னன்னு கேட்டா அவளுடைய அந்த திருமேனி ஸ்பர்ஷம் ஏற்படணும்னு. அவளுக்கும் அந்த அனுபவத்தை கொடுத்து தானும் அந்த அனுபவத்தை எடுத்துட்டான். அப்ப இது ஒரு சௌலபியம் இல்லையா, அதனால விமர்தனேன திருத்தியா பக்தி போட்டிருந்தார். அந்த நெருக்கத்தினால் மாம் வாச்சாலயதி, உன்னுடைய இந்த சௌலபியமானது என்னை உன் புகையை பாட வைக்கின்றதுன்னு அழகா இங்க சாதிக்கிறார். ஒரு தடவை அன்பைத்த பார்த்தோம்னா, தேகல்யதீஸ்வர தவ ஈதிஷம் ஈஸ்வரத்துவம் துஷ்டூஷதாம் கத்கதிகானுபந்தம் திசதி அதச்ச க்வசனக்ஷபாயாம் க்ஷாந்தேன தாந்த கவிமுக்கிய விமர்தனேன மாம் வாச்சாலயதி. தேகல்யதீஸ்வரன் சொன்னா அந்த திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய இடைகளுக்கு எழுந்தருளிய சர்வேஸ்வரனே ஈஸ்வரனே, தவ ஈதிஷம் ஈஸ்வரத்துவம், உன்னுடைய இத்தகைய அந்த ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை இருக்கிறதே வாமனா வந்து திருவிக்கிரமனா மொத்த உலகத்தையும் வளர்ந்த தன்மை இருக்கே, துஷ்டூஷதாம் கத்கதிகானுபந்தம் திசதி, உன்னை துதிக்க விரும்புபவர்களுக்கு இது தடையா இருக்கு. இவ்வளவு ஒரு பரத்வமா எப்படி நம்ம துதிக்கிறதுன்னு இருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லும் தோன்றது, பரத்வம் சௌலபியம் ரெண்டும் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். பரத்வம் இல்லாத சௌலபியம் சோபிக்காது, சௌலபியம் இல்லாத பரத்வம் தேவையில்லை. ஆக நம்ம வந்து எம்பெருமானுடைய ரெண்டுத்தையுமே அனுபவிக்கிறோம். அதான் சுவாமி தேசங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எதையும் விட வேண்டாம், பரத்வம் தேவையில்லைன்ற வாதமும் சரியல்ல, சௌலபியமும் நமக்கு தேவை. ஆக ரெண்டுத்தையுமே நம்ம வச்சுக்கணும். வி ஹாவ் டு ஹோல்ட் டு போத் தீஸ் குவாலிட்டிஸ் ஆஃப் எம்பெருமான். அப்ப அந்த பரத்வம் இருக்கே அது என்னப்பட்டதுன்னு கேட்டா, கத்கதிகானுபந்தம் திசதி, அந்த குரலானது தழுதழுத்து போகக்கூடிய அந்த தன்மையை அளிக்கின்றது கொடுக்கின்றது. சரி விட்டுடலாம் அப்படின்னு பார்த்தா அதையும் முடியல. ஏன்னா அந்த எத்திரம் உலகினோடு இணைந்திருந்து ஏங்கி இருந்த எளிவேன் ஆழ்வார் பாடுறது. அப்ப அந்த சௌலபியத்தை நினைச்ச உடனே அதை பாடாம இருக்க முடியல. அத்தச்ச ஆகினும் கொச்சனக்ஷபாயாம், ஓர் இரவில் அந்த ராத்திரியில க்ஷாந்தேன அப்படின்ற பதத்துக்கு எம்பெருமானுக்கும் நெருக்கம் ஏற்பட்டதுன்றது சூச்சிக்கப்படுறது. தாந்த கவிமுக்கிய விமர்தனேன, இந்திரியங்கள் எல்லாம் அடக்கிய அவள யோகிகள், ஆழ்வார்கள்லாம் யோகிகளாக இருந்தவா. அப்ப அந்த தாந்த கவிமுக்கிய சிறந்த கவிகளுடைய விமர்தனம், விமர்தன நெருக்குதல், விமர்தனேனன்னு சொன்னால் அந்த நெருக்குதலால், மாம் என்னை, அந்த நெருக்குதலால் ஏற்பட்ட ஒரு உன்னுடைய சுபாவம் இருக்கே அது என்னை வாச்சாலயத்தின்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இதுதான் அந்த ரெண்டாவது பத்தியத்தினுடைய அன்பயமும் அர்த்தமும் ஆகின்றது. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதம்.